என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா, பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா. என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா, பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கையும் கையும் மெய்யும் மெய்யும் பின்னிக்கொள்ளவா, கனியுண்டு பசி தீர்ந்து களைப்பாரவா. என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா, பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா, கிள்ளாமல் கிள்ளுதா உள்ளத்தை அள்ளுதா, சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா. ஒன்னும் ஒன்னும் ரெண்டு என்பது கணக்கில் தானம்மா, காதல் தரும் வாழ்வில் கண்டு